ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧರ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಶ್ಚ ನಮೋ ವಾಕಮಧೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತತ್ರಾದ್ಯೌ ದಂಪತಿ ಜಗತಾಂಪತಿ ಅನುಜ್ಘಿತಕ್ಷಮಾಯೋಗಂ ಅಪುಣ್ಯಜನಭಾದಕಂ ಅಸ್ಪೃಷ್ಟಮಧುರಾಗಂಧಂ ರಾಮಂ ತುರ್ಯಮುಪಾಸ್ಮಹೇ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ ವೇದಾಂತಗುರುಮುಖಾರ್ಜಿತವಾಗೀಸಪದಾರವಿಂದಮಧುಪಾಳಿಂ ಶ್ರೀಬ್ರಹ್ಮತಂತ್ರಗಲಿಜಿನ್ಮಣಿಮಾಲಾಂ ವಂದಿಶೀಯಸುಮಹಾರ್ಗಾಂ. ಶ್ರೀಯಃಪತಿಯಾನ ಭಗವಾನ್ ಜೀವಾತ್ಮಾಕ್ಕಳ ಉಜ್ಜೀವನಂ ಪನ್ನ ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை இந்த பூவுலகில் அவதரிக்க வைக்கிறேர், தானே சுயமாக சங்கல்பிக்கிறேர். அப்படி இன்று அற்புதமான தினம் மாசி மகம், மாசி மாதம் மக நட்சத்திரம். இன்று மணக்கால் நம்பி சுவாமி ஆச்சாரியர் மணக்கால் நம்பி அவதாரம் பண்ண தினம். சுவாமி வந்து மணக்கால் அப்படின்ற அக்ரஹாரம் இந்த லால்குடி கிராமம் ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் திருச்சினாப்பள்ளிக்கிட்ட அங்க இருக்கிற கிராமத்தில் அவதரித்தேர். அவருக்கு ராமமிஸ்ரர் அப்படின்னு திருநாமம். அவர் நித்யசூரிகள்லே குமுதா அப்படின்ற அவதாரம் அப்படின்னும் பெரியவா அதுல சொல்லுவா. நம்ம ஆச்சாரிய பரம்பரை அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மிநாதன், அப்புறம் மகாலட்சுமி, அதுக்கப்புறம் விக்ஷசேனர், அதுக்கப்புறம் நம்மாழ்வார், அப்புறம் நாதமுனிகள் உய்யக்கொண்டார், அதுக்கு அடுத்ததாக வந்த ஆச்சாரியர் மணக்கால் நம்பி. நாதமுனிகளுடைய சிஷ்யரான உய்யக்கொண்டாருக்கு அந்த உய்யக்கொண்டாரிடம் இவர் 12 வருஷம் கைங்கரியம் பண்ணிட்டிருந்தேர் மணக்கால் நம்பிகள். முதல்ல இவருக்கு ராமமிஸ்ரர் என்ற திருநாமம். அந்த உய்யக்கொண்டாருடைய தேவிகள் திருநாட்டு எழுந்தருள அவருக்கு உய்யக்கொண்டாருக்கு 2 பெண்பிள்ளை. அந்த குழந்தையை பார்த்துண்டு அந்த கைங்கரியத்தோடு கிரகத்தில் கைங்கரியம் தலிகை பண்ணுறது எல்லாமே பண்ணிந்தேர். அந்த அம்மா வைகுண்ட பிராப்தியானதுனால அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு வந்தேர். அவர் எப்பேற்பட்டவர்னா ரொம்ப சுலபர், மகா பண்டிதர். உய்யக்கொண்டார்கிட்டயே சகல சாஸ்திரங்களும் படிச்சுட்டு இருந்தாலுமே அந்த குழந்தைகள் கிட்ட தான் பாசமா இருந்து விளையாடிட்டு இருப்பேர். அவர் ஒரு காலத்துல அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, மத்தியானம்லாம் ஆனா கட்டு சாதம் ஆசிண்டு குழந்தைகள் எல்லாம் காவேரி கரையை ஓரமா ஆசிம் போவார். சாப்பிட்டுட்டு ஒரு சமயம் திரும்பி வர சமயத்துல அவர் திரும்பி வந்துட்டே இருக்கும்போது ஒரு நடுவில் ஒரு வாய்க்கால், அந்த வாய்க்கால்லாம் ஒரே சேரா இருந்துதான். அந்த குழந்தை பசங்க 2 பேருமே அதை தாண்ட முடியாமல் எப்படி கால் வைக்கிறதுன்னு திகச்சு நிற்கும் பொழுது தானே சுயமா படுத்துன்னு தன் முதுகு மேலே ஏறி போங்கோ அப்படின்னார். எப்பேற்பட்ட மகா ஞானம் கொண்டவர் ஸ்ரீ வைஷ்ணவர், பரமபாகவதோத்தமர். ஆனாலும் அந்த எந்த ஞானம் இருக்குன்ற அந்த இது இல்லாமல் ஆச்சாரியர்களுடைய குழந்தை தானே அப்படின்னு தான் படுத்துன்னு மேலே போனேறான். அந்த மண், அந்த கால், குழந்தையோட சகதி தன் முதுகில் பட்டதுனால அந்த கால் பதிஞ்சதுனால மண் கால் மணக்கால் நம்பிகள் அப்படின்றது அவருக்கு அந்த திருநாமம் வந்தது. உய்யக்கொண்டாருக்கு இது தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷிச்சார். சந்தோஷப்பட்டு என்னையே உய்யக்கொண்ட வந்தீரோ அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிண்டேராம். மேற்கொண்டு வேதாந்த அர்த்தங்கள், ரகசிய அர்த்தங்கள், அப்புறம் துவயமந்திரம் அர்த்தங்கள் எல்லாத்தையும் உபதேசித்தேர். சுவாமி நாதமுனிகளுக்கு தன்னுடைய கடைசி காலத்தில் அவருக்கு ஒரு ஆசை. தன்னுடைய குமாரர் ஈஸ்வரமுனி, அவருடைய குமாரர் ஆளவந்தார், யமுனத்துறைவன் அப்படின்ற திருநாமம் சின்ன வயசிலே. அவருடைய பேரனை இந்த வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் ரகசிய அர்த்தங்கள் எல்லாம் தான் உபதேசித்ததை உய்யக்கொண்டாருக்கும் சுவாமி ஆளவந்தாருக்கு இவா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது. ஏன்னா அப்பா அவர் ரொம்ப வயசானவரானதுனால அந்த அப்புறம் கடைசியில் என்னாச்சுன்னா, ஆளவந்தார் உய்ய யமுனாச்சாரியர் சின்ன வயசிலேயே அவர் பாண்டித்யத்தில் ஒரு மகா வித்வானை ஜெயிச்சதுனால ராஜா தன்னுடைய பாதி ராஜ்யத்தை அவர் கொடுத்துட்டேரும். அதனால அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் உய்யக்கொண்டாருக்கும் தன்னுடைய கடைசியில் ஆசை, தன்னுடைய குருநாதர் நாதமுனிகள் சொன்னார் இல்லையா, அவருடைய ஆச்சாரியர் சொன்னதுனால அவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு ஆளவந்தார் எப்படியாவது திருப்பி ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு கொண்டு வந்து அந்த நாதமுனிகள் கொடுத்த அந்த உபதேசங்கள் எல்லாம் பண்ணி அப்புறம் 4000 திவ்ய பிரபந்தங்கள் அவர் நம்மாழ்வார்கிட்டேந்து அனுகிரகம் பெற்றது இல்லையா அதையும் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப ஆசை. அதை மனக்கால் நம்பி கொடுத்தேறோம். தன்னுடைய ஆச்சாரியருக்கு ஆச்சாரியருடைய ஆசை, அதுதானே அவருடைய ஆச்சாரியருக்கும் அதே ஆசை, தான் எப்படியாவது நிறைவேற்றணும். ஆனால் ஆள வந்தாரோ மகாராஜா, ஒரு ராஜா இடத்துல ஒரு சாதாரண மனுஷன் போய் பேசிட முடியுமா? பேச முடியாதே. அப்போ ஒரு காலத்தில் பொறுமையாக இருந்தாராம், எப்படியாவது நல்ல சமயமாக பார்த்து ஆள வந்தார்கிட்ட பேசணும் அப்படின்னு. அவருடைய தாத்தா நாத்தமுனிகள் எப்படி இருந்தார்? திருவுடை மன்னரை காணும் திருமாலை கண்டேன் எனும் அப்படின்னு ஒரு ராஜா போறார் தன்னுடைய தர்ம பத்னியோட அப்படின்னும் பொழுது, அப்பேற்பட்ட தர்மமான ராஜாவை பார்த்தா திருமாலை பெருமாளையே பார்த்தா மாதிரின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் படியே அவர் பின்னாடியே போனாராம் பெருமாள் எழுறார் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஆச்சாரியன் அவர், இவரோ இப்படி ராஜ்ய பரிபாலனத்தில் இருக்கிறே அப்படின்னு மெதுவாக பார்த்து அந்த ராஜா அவனோட மடப்புள்ளி அவன் கிட்ட ஸ்நேகத்துவம் வச்சுண்டு தினமும் தூதுவளை கீரை அப்படின்னு போய் கொடுப்பேறாம். அப்படி ஒரு 6 மாசம் அந்த கீரையை டெய் தினம் தினமும் போய் கொடுக்கும் பொழுது அவன் அந்த கீரை பண்ணி ராஜாவுக்கு கொடுப்பான். ராஜாவுக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முதல்லயே அவர் கேட்டுன்ட்டார் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு, அந்த தூதுவளை கீரைனால் தூதுவளை கீரைனால நிறைய சத்துவகுணம் வளரும் அப்படின்னு சொல்லுவான். அதை 6 மாசம் இவர் கண்டினியூஸாக கொடுத்த உடனே அதை தினமும் சாப்பிட்டு பழகி திடீர்னு ஒரு நாள் இவர் வரல, வருது நிறுத்திட்டேர், அங்கே யாருக்கிட்டேயும் அந்த கீரை இல்லை. ராஜா சாப்பிடும்போது அந்த கீரை இல்லையே அப்படின்னு ஆள வந்தார் வந்து கூப்பிட்டு கேட்கிறார், ஏன் இல்லை அப்படின்ன உடனே, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருத்தர் தினமும் வந்து கொடுப்பேர் இப்போ ஆளை காணும் அப்படின்னு. அப்படியா ஸ்ரீ வைஷ்ணவரா? அவருக்கு என்ன பரம கிருப்பை, நம்ம கேட்காமலேயே அவர் 6 மாசம் வந்து கொடுத்தாரு, அவர் அடுத்த வாட்டி வந்தால் நம்மளை வந்து பார்க்க சொல்லும் அப்படின்னு ஆள வந்தார் சொல்ல, இவாளும் போய் தேடி அவரை கூட்டின்னு வந்து ராஜா முன்னாடி நிறுத்தினேராம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்பேற்பட்ட தேஜஸோட ஒரு மகான் பார்த்த உடனே ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தோடு இருக்கச்சியே கைகூப்பி உபச்சாரங்கள்லாம் பண்ணி உட்கார சொல்லி, என்ன வேண்டும், ரொம்ப சந்தோஷம் இப்பேற்பட்ட இது கொடுத்தேரே, உமக்கு நான் என்ன பண்ணணும், என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வந்து, எனக்கு எதுவும் வேண்டாம், உம்முடைய பெரியோர்கள் உங்க தாத்தா உமக்கு ஒரு பெரிய சொத்து ஒன்று வச்சிருக்கா, ஒரு நிதி, அது குலதனம், அது உம்மக்கிட்ட சேர்த்துரும் அப்படின்னு சொன்னா, அதனால தான் நான் இப்படி வந்தேன் அப்படின்ன உடனே ஆள வந்தாருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா, அப்பேற்பட்ட சொத்தா, சரி என்ன அப்படி இருக்க போறது, பரவாயில்ல, சரி காட்டும் அப்படின்னு. இல்லை இல்லை, அதை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 18 நாள் என்கிட்ட பகவத்கீதை உபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்னாராம். சரி அப்படின்னு அவர் ஒத்துண்டேர். அப்போ 18 நாள் கீதை உபதேசம் பண்ணார், கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம்லாம் பண்ணி சர்மஸ்லோகம் உபதேசம் பண்ணி அப்படியே அந்த 18 நாளும் அவருடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராஜாவுடைய குணங்கள்லாம் மாறுறது ஆள வந்தாருக்கு. ஆஹா, இவர் ஏதோ நிதினு சொன்னேரே, அப்படி கீதை கேட்டவுடனே பெரிய நிதி என்ன இருக்கு, இப்போ பகவான் கைங்கரியம் தானே, அது ஏதோ நீர் சொத்து வச்சிருக்கேன்னு சொன்னேரே, அது நீரே வச்சுக்கோறோம், எனக்கு இது நீ உபதேசம் பண்ணதுக்கு இதுவே நீர் வச்சுக்கோறோம் அப்படிறான். இல்லை இல்லை, அது உம்முடைய குலதனம், உங்கள் தாத்தா உமக்கு தான் கொடுக்க சொன்னான் அப்படின்னா. சரி எங்கே கொண்டு வரும் அப்படின்னா, அது கொண்டு வந்துட முடியாது அவ்வளோ சுலபமாக, அது 5 தலை பெரிய ஆதிசேஷன் மேலே இருக்குது, அது நம்மளால் சுலபமாக இங்கே எடுத்துன்னு வந்துட முடியாது, நம்ம தான் அங்கே போகணும் அப்படின்னாதான். அவருக்கும் அத்தியாச்சரியம், என்ன எப்படி அப்படி என்ன இருக்குது அப்படின்னு. அவர் சுவாமி மணக்கால நம்பிகள் பின்னாடியே நடந்து செல்ல, அந்த காலத்துலலாம் அப்படியே ராஜானால அவரையும் நடந்து போய் கங்கை கொண்ட சோழபுரம் தாண்டி திருச்சனாப்பள்ளி அந்த அதெல்லாம் கடந்து அண்ட காவேரி பக்கமாக அசிண்டு போகிறார். அதுக்கப்புறம் மொட்டகோபுரம், அதுக்கப்புறம் சப்த பிராகாரம் வருது, அதை தாண்டினா பெரிய கருட மண்டபம், அதை தாண்டி உள்ளே போன உடனே பெரிய மண்டபம், ஜெய விஜயர்கள், காயத்ரி மண்டபம், அதுக்கப்புறம் விக்ஷசேனர், வராகர் அப்படின்ற பெருமாள்லாம் அங்கே கணநாயகங்கள்லாம் சுற்றி இருக்கா, 2 திருமண தூண்கள் துவயமந்திரம் போலே 2 தூண்கள் அப்படி நிற்க, பிரணவாக்கார விமானம் கீழே அந்த சேஷ பரியங்கத்து மேலே யோக சயனனாக கம்பீரமான பெருமாள் ரங்கநாதன், விமானம் வாசுதேவ வஷ்ச விமானாந்தர்கதிம் ஹரிம் அப்படின்னு, விமானத்துக்கு மேலே வாசுதேவன், விமானத்துக்குள்ளே ஹரிம், சாக்ஷாத் புஜங்க சயனம் தேவம் புராண புருஷோத்தமம், அந்த புருஷோத்தமனான பகவான் ரங்கநாதன் புஜங்க சயனனாக, ச ஏகா ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறபடியே தான் தானே பரந்தத்துவம் அப்படின்றா போலே அங்க சயனக்கோலத்திலே சேவை சாதிக்கிறேராம். அதுக்கு முன்னாடி பார்த்தா ஸ்ரீயாச்ச பூம்யா சஹிதோ முகுந்தா அப்படின்னு ஸ்ரீதேவி பூமாதேவியோட உற்சவர். சதுர்புஜா சுந்தர திவ்ய ரூபா, சுந்தர திவ்ய ரூபத்தோடே சதுர்புஜத்தோடே அந்த அபயஹஸ்தத்தோடே காட்டிண்டு அங்க அனுகிரகம் பண்ற மாதிரி வாரும் அப்படின்ற மாதிரி அபயஹஸ்தத்தோடே சிரிச்ச முகத்தோடே அங்க பெருமாள் சேவசாதிக்க பிரசன்ன முகாரவிந்தத்தோடே பீதாம்பரதாரியாக அந்த பெருமாள் அப்படி சேவிச்ச உன்னையே ஆளவந்தாருக்கு ஆனந்த பாஷ்பம். மணக்கால் நம்பி அப்படியே அவரை எழுந்தருள பண்ணி ஆளவந்தார பெரிய பெருமாள் திருவடி சேவிக்க சொல்லி, உம்முடைய பூர்வீகர்கள் தேடி வைத்த மகாநிதி இதுவே என்று காட்டினார் அப்படின்னு. இதுதான் அந்த பெரிய நிதி உம்முடைய சொத்துன்னு ஒன்று சொன்னேனே, இவர்தான் ரங்கநாதர் அப்படின்னு அந்த பெருமாளை சேவை பண்ணி வைக்க ஆளவந்தார் ஆனந்த பாஷ்பத்தோடைய பெருமாளை சேவித்து, இப்பேற்பட்ட நிதி, இந்த கைங்கரியத்தை விட்டுட்டு நான் எப்படியோ ஒரு ராஜாவாக இருந்துட்டேனே, எப்பேற்பட்ட அனுகிரகம் சுவாமி மணக்கால் நம்பி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன்னு அவர் ரொம்ப சேவிச்சு மேற்கொண்டு சாஸ்திரங்கள்லாம் அவர்கிட்டயே கத்துட்டு தன்னுடைய நாலு குமாரர்கள் ஆள வந்தார். அந்த நாலு குமாரர்களையும் இவருக்கே மணக்கால் நம்பிக்கிட்டேயே சிஷ்யர்களாக சேர்த்து விட்டு அவளுக்கும் இந்த உபதேசங்கள்லாம் பண்ணும்படி சொல்லி, தான் அந்த வைராக்கியம் வந்து அந்த பெருமாள் இப்ப ஏற்பட்ட நிதியை விட்டுட்டு எப்படி நம்ம தாத்தாலாம் எப்படி கைங்கரியம் பண்ணியிருந்தா, ஸ்ரீ வைஷ்ணவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை எப்படி நம்மாழ்வார்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு வந்தேன், இனிமேல் இந்த கைங்கரியம் நம்ம பண்ணணுமே தவிர இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சன்னியாச ஸ்வீகரிச்சு சன்னியாசாசிரமம் ஸ்வீகரிச்சு அப்புறம் ஆளவந்தார் அப்படின்னு யமுனாச்சாரியர் அப்படின்னு ஸ்ரீரங்கத்திலே சிறப்பான ஒரு ஆச்சாரியராக வந்தேர். மேற்கொண்டு ஸ்தோத்திர ரத்னம், சதுஷ்லோகி, சித்தித்ரயம் என்ற பல கிரந்தங்கள் பண்ணேர். அதெல்லாம் அதுக்கு அனுகிரகம் என்னன்னா, அவர் ராஜாவா இருந்தேரே தவிர மணக்கால் நம்பிகள் தான் சுவாமி மணக்கால் நம்பி பண்ண நமக்கு நம்ம தரிசனத்துக்கு அப்பேற்பட்ட கிருபை இது. தான் சுவாமி தேசிகன் யதிராஜ சப்ததியில மணக்கால் நம்பிகளை வந்து மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அனுச்சித க்ஷமாயோகம் அபுண்யஜனபாதகம் அஸ்பிருஷ்ட மதுரா கண்டம் ராமம் துரியமுபாஸ்மஹே அப்படிங்கிறார். இங்க வந்து ராமம் துரியமுபாஸ்மஹேன்னு நாலாவது ராமரான மணக்கால் நம்பி ராமமிஸ்டர் அப்படின்ற ஒரு திருநாமம் இல்லையா, நாலாவது ராமர் அவருக்கு உபாஸ்மகிறார் அப்படின்னா. மூணு ராமர் யார் அப்படின்னா, தசாவதாரத்தில் மூணு ராமர் இருக்கு, பரசுராமர், சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமர், பலராமர், இவர் தான் நாலாவது ராமராம். ஆனால் அவா மூணு பேர் கூட இவர் ரொம்ப சிறப்பு அப்படின்னு இங்கே சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணுறார். எப்படின்னா பரசுராமர் அவர் வந்து சுவாமி தேசிகனே தசாவதாரத்தில் சொல்லும்பொழுது ரோஷராம அப்படின்றார், கோபமே இருப்பார், பொறுமை அப்படின்ற பொறுமையை விட்டவர் அவர். அனுச்சித க்ஷமாயோகம், க்ஷமான்னா பூமி, பூமி அதுக்கப்புறம் பொறுமை, பொறுமையும் விட்டவர், கோபக்காரர், 21 தலைமுறையான க்ஷத்திரியர்களை அதர்மம் பண்ண க்ஷத்திரியர்களை வதம் பண்ணேர், பூமிக்கு சொந்தக்காரனானேர். அவர் வந்து பூமியை கஷ்யப மகர்ஷிக்கு பூமியை கொடுத்துட்டார் தானமாக. அப்போ பூமியும் விட்டேர் அப்படின்னு அர்த்தமாருது, இங்க பொறுமையும் விட்டேர் அப்படின்னு. அபுண்யஜன் அபாதகம், அப்ப ராமர் தர்மோ விக்கிரகவான் சொல்றோம் இல்லையா, அவர் கூட என்னன்னா தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணும்போது துஷ்ட நிகிரகமும் இருக்கு, அவருடைய அவதாரமே இருக்குன்னா ராவணவதம், நிறைய அபுண்ய ஜனபாதகம் அப்படின்னு நிறைய ராட்சசர்களை வதம் பண்ற காரியங்களும் இருக்கு இல்லையா. அதனால முதல்ல சொன்ன பலராமர் பொறுமை இல்லாதவர், இவர் பொறுமையே பொறுமையானவர் மணக்கால் நம்பிகள். அதை நம்ம பார்த்தோம், 6 மாசம் இருந்து தினமும் தினமும் தூதுவளைக்கீரை கொடுத்து ஆள வந்தாரு திருப்பியும் சம்பிரதாயத்தில் சேர்க்கணும்னு எவ்வளவு இது பண்ணார், தன்னுடைய ஆச்சாரியன் அவருடைய ஆசையை நிறைவேற்றணும்னு, அதிலிருந்து அந்த பொறுமை தெரியுது. அதே மாதிரி இவர் யாரையும் துஷ்ட நிகிரகம்ன்றதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு தான், எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு. பலராமர் அப்படின்னு எடுத்துட்டா அவர் தான் தீர்த்த யாத்திரைகள்லாம் பண்ணியிருந்தேன்னா அஸ்பிருஷ்ட மதுரா கந்தம்னு, அவர் யாதவ குலத்தில் இருந்தவர், மதுபானம் பண்றவர், எப்பயுமே மதம் பிடிச்சி இருப்பாராம். ஆனால் இவரோ மதம் இல்லாதவர், சாத்வீக குணம் உள்ளவர், அப்பேற்பட்டவர். அதனால மற்ற மூணு பேரை காட்டிலும் மணக்கால் நம்பி இன்னும் வசந்தவர் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட ராமமிஸ்ரருக்கு உபாஸ்மகே அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசனம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் எம்பெருமானார் தரிசனம் அப்படின்னு சாட்சாத் பகவத் ராமானுஜர் உடையவர் ராமானுஜரை வைபவமாக நம்ம கொண்டாடுறோம். விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் ஸ்தாபனம் பண்ணவர். எல்லா திவ்ய தேசங்கள் நம்ம கிரகத்திலெல்லாம் திருவாராதனம் பண்ணும் பொழுது ராமானுஜாரி திவ்யாஜ்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் நம்ம இன்னைக்கு சொல்றோம். இன்னைக்கு பிரபந்தம் வேதம் எல்லாம் பண்ணி இப்படி இருக்கும். இன்னைக்கு திவ்ய தேசங்கள் கைங்கரியங்கள் உற்சவங்கள் எல்லாம் நடக்கிறதுனா அது காரணம் யாருன்னா ராமானுஜர் எம்பெருமானார் தரிசனம் ஸ்தாபனம் பண்ணவர் தானே. அப்பேற்பட்ட ராமானுஜருக்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அதை வந்து ஸ்தாபிக்கணும், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆசையை தான் சொன்னது ஆளவந்தார் தான். ஆளவந்தார் தான் முதல் அனுகிரகம் தேப்பெருமாள் சன்னதியில் இருந்து இவரை தரிசன ஸ்தாபகராக ஆக்கணும் அப்படின்னு பிரபத்தி பண்ணர் தேப்பெருமாள் கிட்ட சாட்சாத் ஆளவந்தார். அப்பேற்பட்டவர் அதனால தான் நமக்கு இன்னைக்கு ராமானுஜர் கிடைச்சது. இந்த தரிசனமே நம்ம அப்பேற்பட்ட அந்த ஆளவந்தார்னால தான் ராமானுஜர். அந்த ஆளவந்தாரே நமக்கு கிடைச்சதுக்கு காரணம் யாருன்னா சுவாமி மணக்கால் நம்பிகள் தான். அவர் ராஜாவா இருந்தார். அவரை திருப்பியும் நாத்தமுனிகளுடைய ஆசைப்படி திருப்பியும் இங்கு சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்தே அப்பேற்பட்ட கிரந்தங்கள்லாம் பண்ணி ராமானுஜருக்கு அனுகிரகம் பண்ணேர். அதுக்கு காரணம் ஆளவந்தாருக்கே நம்மளுக்கு சம்பிரதாயத்தில் கொண்டு வந்த காரணம் சுவாமி மணக்கால் நம்பிதான். அப்பேற்பட்ட ஆச்சாரியர் இன்று அவருடைய திருநக்ஷத்திரம் வந்து அவரை சேவித்து அவரை பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லாருமே நமக்கு எதிரா நிதி அப்படின்னா நம்ம ஏதோ ராஜ்யம் அப்படின்றதுலாம் தற்காலிகமான நிதி, இது நம்ம கூட வரப்போறதில்லை. எதிரா நித்தியமான நிதி நிரந்தரம் எப்பயும் நம்மளோடையே இருக்கக்கூடிய ஒரு நிதி எதுன்னா கைங்கரியம், பகவத் கைங்கரியம். அப்பேற்பட்ட நிதி அந்த கைங்கரியம் நமக்கு கிடைக்கணும்னு ஆச்சாரியர் மணக்கால் நம்பிகளை பிரார்த்தனை பண்ணி வேண்டிட்டு முடிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.